பின்பு நானாக இல்லையே என் நினைவு திரிந்து நான் இது போல இல்லையே திருவாளர் ருத்ரையா அவர்களின் குமாரத்தியாகிய திருநரை செல்வி திருவோத்தமாயிருந்த கண்டிகையை திருவாளர் எஸ் மகேந்தர் அவர்களின் மகனாகிய திருநரை செல்வன் ரஞ்சன் என்கின்ற வரனுக்கு கொடுத்து நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண தேதி இரு வீட்டாரின் சம்மதப்படி விரைவில் முடிவு செய்யப்படும். சுபம் சுபம் சுபம்.